लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुज युग्म रुग्म व्यामोहत परितरा नित्रनाय मेने अस्मद्गुरोर् भगवतो दैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्नान्यास्सहस्रचरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्धविज्ञानगणस्वरूपम् विज्ञानविश्राननबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः सर्वेभ्यः नमस्कारः रघुवीर गद्यत்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 61 62 63 மூணு சூர்ணிகைகளை பார்க்கலாம் முக்கியமா இந்த மூன்று சூர்ணிகைகளை சொல்லக்கூடிய விஷயம் ராவணனுடைய வதம் ராவணனுடைய வதத்தை சக்கரவர்த்தி திருமகன் எப்படி வதம் பண்ணார் செய்து முடித்தார் அப்படின்றது இங்க சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் சாதாரணமான வீரன் இல்ல ராவணன் ஏற்கனவே பார்த்தோம் வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் அப்படின்னு ஒரு கம்பராமாயண பாசுரம் பார்த்தோம் அப்பேற்பட்டவன் ராவணன் மாற்றான் மனைவியை கொணர்வது குற்றம் அப்படின்னு தெரிஞ்சே பண்ண காரணத்தினால எம்பெருமானாலே தண்டிக்கப்படுறான் எப்பேற்பட்டவன் பெருமாள் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாத்தையும் போக வைத்து அவனுக்கு பரமஹிதமா இருக்கக்கூடிய மோட்சத்தை அளிக்கிறான் அப்படின்னால் பெருமாளுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமை அப்படின்னு நமக்கு தெரியறது இன்னைக்கு நாம ராவண வதத்தை பார்க்க போறோம் சுவாமி தேசிகன் ராவண வதத்தை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக தேவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ராவண வதத்தினுடைய அர்த்தமானது சித்திக்கும்படி ஒரு சூர்ணிக்கைய பண்ணியிருக்கார் அப்பேற்பட்ட வீரனான ராவணன் பிராட்டியினிடத்திலே அபச்சாரப்பட்ட ஒரே காரணத்தினாலே அவனுடைய வதமானது நிறைவேறது 61வது சூர்ணிக்கை த்ரயம்பக சமதிக கோரா த்ராடம்பரா த்ரயம்பக சமதிக கோர அஸ்திராடம்பர த்ரயம்பக சமதிக ருத்ரனை காட்டிலும் அதிகமானதும் கோர பயங்கரமானதுமான காந்தர்வ அஸ்திரத்தினுடைய ஒரு பலத்தை உடையவனே எங்கள் ரகுவீரனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த 61வது சூர்ணிக்கையினால சாதிக்கிறார் இது இப்படி ஒரு வார்த்தை இங்க சொல்லணுமா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் த்ரீணி அம்பகாணி அப்படின்னு வச்சுட்டு பார்த்தால் த்ரீணி அம்பகாணின்னு நேத்ராணின்னு அர்த்தம் பகுரீஹித மாசத்துல பண்ணி பார்த்தால் நமக்கு சிவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் ஜோதிக்கிறது அப்ப த்ரயம்பகன் அந்த த்ரயம்பக்கனா இருக்கக்கூடிய சிவபெருமான கூட கூடுதலான ஒரு பலம் அடியனிடத்தில் இருக்கு அப்படின்னு பெருமாள் சொன்னோம் முக்கணனான ருத்ரனை காட்டிலும் அதிகமான ஒரு எதிராளி அஞ்சு நடுங்கும்படியான ஒரு அஸ்திரங்களுடைய பெருமையை உடையவனே ரகுவீரனே அப்படி. சரி, இது மாதிரி சொல்லணுமா சுவாமி தேசிகன் அப்படின்னு சொன்னால், இது ராமாயணத்திலே இருக்கு. இது ஏதத் அஸ்திர பலம் திவ்யம் மம வா த்ரயம்பகஸ்ய வா. பாலகாண்டத்தில் கூட, இது யுத்தகாண்டத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். பாலகாண்டத்தில் கூட எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கிறப்போ வில் விஷயத்துல சாட்சாத் வைகுண்டநாதனா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன பெருமை வாய்ந்தவராகவும், ருத்ரனை சக்கரவர்த்தி திருமகனை காட்டிலும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவாளும் தேவர்களே பேசுற ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இந்த அஸ்திரபலம் வந்து ரொம்ப திவ்யமானது, இதை யாராலையும் பண்ணவே முடியாது. பெருமாள் சொல்றார், ஏதத் அஸ்திரபலம் திவ்யம் மமவா த்ரயம்பகஸ்யவான்றார். யாராலையும் பண்ண முடியாது, யாரால சாத்தியம் அப்படின்னு கேக்குறீங்களா? இது எனக்கு சாத்தியம் இல்லைன்னா த்ரயம்பகனுக்கு சாத்தியம். ஹூங்காரேண மகாதேவா ஸ்தம்பிதோ அத த்ரிலோச்சனா ஜிரும்பிதம் தத் தனுர்த்ருஷ்ட்வா சைவம் விஷ்ணு பராக்கிரமைஹி அதிகம் மேனிரே விஷ்ணும் தேவா சர்ஷிகனாஸ்ததா ருத்ரஸ்த்ரிநேத்ர ஸ்த்ரிபுராந்தகோவா. இதெல்லாம் பாலகாண்டத்தில் தேவர்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். இரண்டு பேர்களுக்கு மத்தியில பார்த்தால் விஷ்ணுவே போற்றக்கூடியவராக இருக்கார் வில் வித்தியில. இப்போ ஸ்ரீமன் நாராயணனா ருத்ரனான் பார்த்தால் பகவான் புருஷோத்தமனா இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பத்தியா இருக்கக்கூடிய நாராயணனே சிறந்தவர் தெரியுது. ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் தானே அப்படின்னு நினைச்சால், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் யோகம் எஸ் யதஸ்தாகம் பகவான் தத் பிரவீதுமே அப்படின்னு தன்னை மனிதனாகத்தானே காட்டிக்கொண்டார். அப்போ மனிதனாக காட்டிக்கொள்பவருக்கு எப்படி ருத்ரனை காட்டிலும் அதிகமான பலம் இருக்குமான்னு கேட்டால், ஏதது அஸ்திரபலம் திவ்யம், இந்த அஸ்திரபலம் இருக்கே இது எனக்கும் ருத்ரனுக்கும் மட்டும்தான் சாமியம். தான் சர்வ காரணன்றதை நிரூபிக்கிறான் பெரியவா சொல்றான். இந்த இடத்துல சர்வ காரணத்துவம் இங்க நிரூபிக்கப்படுறது. ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மின்னு சொன்னார் பகவத்கீதையில பெருமாளே, ருத்ரர்களுக்குள்ளே அகம் சங்கரஹா அப்படின்னர். இப்படிப்பட்ட ஒரு பெருமாளை காட்டிலும் ருத்ரனை காட்டிலும் ஒரு அஸ்திரபலம் பெருமாளுக்கு அதிகம். ஆனால் அவனுக்கு ஈடாக ருத்ரனுக்கு ஈடாக தன்னை சேர்த்து கொண்டது அப்படின்றது பெருமாளுடைய ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி பெரியவாள் இந்த சூர்ணிக்கையே பூர்த்தி பண்றான். சாரதி ஹிருதரத சத்ரப சாத்ரவ சத்யாபித பிரதாப சாரதி ஹிருத ரத சத்ரப சாத்ரவ சத்யாபித பிரதாப சாரதி ஹிருத பத ஹிருத ரத சத்ரப சாத்ரவ. சாரதியாலே பின்னாடி கொண்டு போகப்பட்ட ரத ரதத்தை உடையவனும், சத்ரப ஆகையாலே வெட்கமுடையவனும், சாத்ரவ சத்ருவுமான ராவணன் சத்ருவான ராவணனாலே சத்யாபித்த சப்தபூர்வகமாக ஸ்தாபிக்கப்பட்ட பிரதாப ஒரு பிரதாபத்தை உடையவனே அப்படின்னா ஒரு பெருமையை உடையவனே அர்த்தம். எங்கள் ரகுவீரனேன்னு அடுத்த சூர்ணிக்க பெருமாளிடத்தில் போருக்காக வந்துட்டான். ராமாயணத்தில் பார்த்தால் நேற்று இந்திரஜித் வதம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தால் ராவணனுடைய புத்திர சோகம், உனக்கு எல்லாம் செய்ய வேண்டியிருக்க எனக்கு எல்லாம் நீ செய்ய வேண்டியிருக்க உனக்கு நான் செய்யும்படியாக ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்றால் அரக்கிகள்லாம் அழறா, பயப்படுறா, நடுநடுங்குறா, இந்திரஜித்தே போயிட்டான். சரின்னு ராவணன் யுத்தத்துக்கு புறப்பட்டு வரான். யாருமே இல்லையே, கடைசியில் அவன் தானே வந்தாகணும். விரூபாக்ஷன் அப்படின்றவனை சுக்ரீவன் கொல்றார், மகோதரனை கொல்றார், மகா பார்ஷ்வன் போயிடுறான். அடுத்த நாள் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. லக்ஷ்மணனை கொண்டு போக பார்க்கிறான். இந்திரனுடைய தேர்ல ராமன் வரார். ராவணனுக்கு பக்கபலமா இருந்த சூலாயுதமானது முறிஞ்சு போயிடுறது. ராவணன் தேரை இழந்து நிக்கிறான். சாதாரண தேர் இல்லாது, எப்பேற்பட்ட தேர்ன்னு பார்த்தால் அதுல மணிகள்லாம் கட்டியிருக்குமா, எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஒரு தேர் இல்லையாது. ராவணனுக்கு கோபம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த கோபத்தில் அவன் உடல் சிவந்து போயிருக்கான். உடல் சிவந்தபடியினால அந்த சிவப்பு அந்த மணிகளில் பிரதிபலிக்கிறது. ஒரு பராக்கிரமம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வீரன் தோள்களை தட்டி ஆர்ப்பரிக்கிறான். கம்பன் சொல்றார், பாரிர் செல்வது, விசும்பிடை செல்வது, பரந்த நீரில் செல்வது, நெருப்பினும் செல்வது, நிமிர்ந்த போரில் செல்வது, போய் நெடு முகட்டிடை விரிஞ்சன் ஊரில் செல்வது, இவ்வுலகினின் செல்வதோர் இமைப்பின் அப்படின்றார். எல்லாரும் சேர்ந்து யுத்தத்து கிளம்பி போறார். ராமனோட போர் புரிகிறார் கம்பன். இங்க ஒரு அழகான ராமனை பார்த்த உடனே நாம அதை முதல்லயே பார்த்தோம். முதல் நாள் போர்லயே ராமனை பார்த்து மயங்கி போய், ராமனுடைய வீரத்தில் மயங்கி போய் ராவணன் தம் வந்தே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம் அப்படின்னு சொன்னதாக நாம் பார்த்தோம். கம்பன் இந்த இடத்துல இந்திரஜித் வதம் முடிந்த பிறகு அழகா வர்ணிக்கிறார். சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரமெல்லாம் அடுகின்றான், தவனோ அவ்வெண்ணில் செய்து முடிக்கும் தரணல்லன், இவனோ தான வேத முதற்காரணன் என்றான். இவன்தான் வேதத்தினுடைய முதல் காரணன். சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவன் எவனோ, வேதம் சொல்றது, யதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாத்தா நிஜீவந்தி யத் பிரயந்தியபிசம்விசந்தி தத் விஜிஜ்ஞா சஸ்வ தத் பிரம்மேதி. இது வேத வாக்கியம். உபனிஷத்துல நாம பிரதிதினம் சொல்லிட்டு இருக்கோம். பெருமாள் திருவஞ்சனம் கண்டருளும் போதெல்லாம் நாம சொல்லக்கூடிய வாக்கியம் இது. யதா, எவனிடத்திலிருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எவனாலே இந்த உலகம் இயங்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, எவனிடத்திலே இந்த உலகம் லயத்தை அடைகிறதோ, அவன் பிரம்மம். அப்படின்னா அந்த பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தால் சாட்சாத் சீமன் நாராயணன் நம் பெரியவாள் அர்த்தம் பண்ணியிருக்கா. அந்த சீமன் நாராயணனே தான் சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கார்னு வால்மீகி அர்த்தம் பண்றார். இப்படி பரம்பரையா பார்த்தால் சாட்சாத் வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த எம்பெருமான் வேத காரணனா இருக்கக்கூடியவன், இந்த ஜெகக்காரணனாக இருக்கக்கூடியவன் சாட்சா ஸ்ரீராமன் தான் நமக்கு தெரியுது. வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஏற்கனவே சொன்னோம். புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட புருஷன் யாரு அப்படின்னா அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட புருஷன் சாட்சா ஸ்ரீராமன் அப்படின்றது நமக்கு தெரியுது. அது இவனும் தன்னுடைய வாயாலே ஒரு எதிரியினுடைய ஒரு வாக்கிலிருந்து ஒரு பெருமையை பெற்றவன் சாட்சியார் நம்மளுடைய சக்கரவர்த்தி திருமகன். இந்த மாதிரி ராவணன் தன்னை பற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு பெருமைகளை சக்கரவர்த்தி திருமகன் கொண்டிருக்கார். ராமராவணனுக்கு நடுவில் யுத்தம் நடக்கிறது. சாகித்யத்தில் ரொம்ப அழகா சொல்லுவா, ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ அப்படின்னு சொல்லுவா. வேற எதையும் அதாவது உபமாக காட்ட முடியல. ராமனுக்கோ ராவணனுக்கோ எப்படி யுத்தம் நடந்தது அப்படின்னு கேட்டால், ராமனுக்கோ ராவணனுக்கோ யுத்தம் நடந்தா போலே தான் நடந்தது. வேற உபமானம் இல்லை. ரொம்ப அழகா இருக்கும் சாகித்யத்தில் இதெல்லாம் அப்படி நடக்கிறது. அவன் ராமன் பாணம் போட்டுண்டே இருக்கார் பெருமாள். ராவணனால தாங்கிக்க முடியல, அப்படியே நெலச்சு போய் நிக்கிறான். உடனே அவனுடைய தேரோட்டி என்ன பண்றான், சூதஸ்து ரத்தன ரத்தனே தாஸ்யம் ததவஸ்தம் சமீக்ஷதம் ஷனைர் யுத்தாத் அஸ்ரம் பான் அசம்பிராந்தம் ரதம் தஸ்யா அபவாகய வாகயது. ராம பாணத்தினாலே தவித்துக் கொண்டிருந்த அந்த ராவணனை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக, விசிராந்தியை தேடிக்கொள்வதற்காக சாரதியானவன் ரத்தத்தை திருப்பி கொண்டு வரான். அதனால லஜ்ஜை அடையறான் ராவணன், வெட்கப்பட்டு சாரதியை நிந்திக்கிறான். சத்ரோ பிரக்யாத வீர் யஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி பஷ்யதா யுத்தலுப்தோஹம் கிருத குபுருஷஸ்த்வயா. என்னை இப்படி ஆக்கிட்டியே, இந்த மாதிரி பண்ணிட்டிய நியாயமா? சத்ருவின் முன்னாடி என்ன வெட்கப்பட்டு தலகுனிய வச்சுட்டியே, நீ தேவையா? பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி, பெருமாளுடைய பராக்கிரமத்தை ராவணன் ஸ்தாபிக்கிறான் அந்த இடத்துல. எப்பேற்பட்ட வீரன் அவன். ராமனுடைய வீரியத்தை பார்த்தாலே நாமெல்லாம் ரசித்து ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நானே போருக்கு ஏங்கின்னு இருக்கேன், அவனோட நான் போர் புரிய மாட்டேனா போர் புரிய மாட்டேனான்னு என்ன போய் தேர் பின்வாங்கல் காரியத்தை பண்ணி மட்டமான புருஷனை ஆக்கி என்னை நிக்க வச்சுட்டியே, எப்பேற்பட்ட ராமன் அவனுக்கு முன்னாடி நிக்கிறதே நமக்கு பெருமை. சுவாமி தேசிகன் சொல்றார் இந்த தூர்ணிக்கையினால, சத்ருவே உன்னுடைய பிரதாபத்தை சத்தியப்பிரமாணம் பண்ணி நிலைநிறுத்துறானே, இப்பேற்பட்ட பெருமையை உடையவனா நீன்னு கேட்கிறார் சுவாமி தேசிகன். உடையவனான உடையவன் அர்த்தம். 63வது சூர்ணிக்கை, சிதசர கிருத லவண தசமுக முக சகனி பதன புனருதய தரகலித ஜனித தர தரள ஹரிஹய நயன நல நவன நலி நவன ருச்சி கச்சித கதல நிபதித சுர குசும விதத்தி சுர பிதரத பதா. ரொம்ப அழகான சூர்ணிக்கை. ராவணனுடைய 10 தலைகளும் பூமியில விழறது. ஒரு தலை விழும்பொழுது இன்னொரு தலை முளைக்கிறது, கீழே விழறது மேல மறது, கீழே விழறது மேல முளைக்கிறதுன்னு இப்படி இருக்கிறப்போ தேவர்கள்லாம் நடுநடுங்கி போனாலாம், இவனை அழிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு இந்திரன்லாம் பயந்து போயிருக்கக்கூடிய சமயத்தில், அவனை முழுவதுமாக அழித்தாயே எம்பெருமானே, இந்திரனுடைய பாராட்டுதலுக்கு தக்கவனாக மாறினாயே எம்பெருமானே சக்கரவர்த்தி திருமகனே அப்படின்னு சாதிக்கிறார். இந்திரன் பாராட்டினான் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஆகாச மார்க்கத்தினால தேவர்கள்லாம் புஷ்பம் மாறி பொழிந்தார்கள் அப்படின்னு இருக்கு. ராவணன் போயிட்டான்னு அதுல நாம தெரிஞ்சுக்கணும். நேரடியாக சுவாமி தேசிகன் ராவணனுடைய வதத்தை சொல்லல, அமங்கலமான விஷயங்களை பேச வேண்டான். சித்தசர கிருத லவண தசம் முக முக தசக நீ பத்தானா போன ரோதய, தீக்ஷ்ணமான ஒரு பானத்தினால பண்ணப்பட்ட ஒரு சேதனம் அப்படின்னா பிளக்கிறது. பத்து தலை ராவணனுடைய அந்த பத்து தலைகளும் நிபத்தன பூமியில விழுறது, புனருதய மறுபடியும் உண்டாகிறது. தரகலித ஜனித தர தரல, இதனால கொஞ்சம் பயம் விலகி சந்தோஷம் வரா மாதிரி இருக்கு. தலையை பார்த்தோன்னே திரும்பி பயம் வந்துடுறது, என்ன பண்றது? இதனால நடுங்கி போயிடுறா, சஞ்சலம் அடைகிறா ஒவ்வொருத்தரும் தேவர்கள் எல்லாருமே. ஹரிஹய நலினவன, இந்திரனுடைய இது எல்லாத்தையும் போக்கி இந்திரனுடைய தாமரை காட்டுக்கு சதிருஷமான ஆயிரங்கள் ஆயிரம் கண்களுடைய ருச்சி கச்சித்த காந்தியினாலே உண்டாக்கப்பட்ட கதல ஆகாச மார்க்கத்திலிருந்து நிபத்தித்த ஆகாசத்திலிருந்து விழக்கூடிய சுர குசும விததி கல்ப விரக்ஷங்களுடைய புஷ்ப சமூகத்தினால, சாதாரண புஷ்பங்கள் இல்லை, கல்ப விரக்ஷத்துல பூத்த புஷ்பங்கள், சுரபித்த தேவ புஷ்பம் இல்லையா, நல்ல வாசனை அடிக்கிறது. ரத்த பதா அப்பேற்பட்ட ரத்த மார்க்கத்தை உடையவனே சக்கரவர்த்தி திருமகனேன்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார். ராவணன் போயிட்டான் அப்படின்றது நமக்கு இங்க தெரிகிற ஒரு விஷயம். ராமாயணத்தில் பார்த்தால் ராவணஸ்ய சிரோஸ்சின்னது ஸ்ரீமான் ஜுவலித குண்டலம் தச்சிரப்பதிதம் பூமௌ திருஷ்டம் லோகை ஸ்ரீபிஸ்ததா தஸ்யைவ சதிருஷம் சான்யத் ராவணஸ்யோத்திதம் சிரஹ தக்ஷிப்ரம் க்ஷிப்ரஹஸ்தேன ராமேண க்ஷிப்ரகாரிணா த்விதீயம் ராவண சிரஸ்சின்னம் சம்யதி சாயகைஹி ஏவமேகசதம் சின்னம் சிரசாம் துல்யவர்ச்சசாம் நசைவ ராவணஸ்யாந்தஹ த்ருஷ்யதே ஜீவிதக்ஷயே. முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல ராவணன் இல்லைன்றது தெரியுது. நிபபாதாந்தரிக்ஷாஶ்ச புஷ்பவ்ருஷ்டிம் ததா புவி கிரந்தி ராகவ ரதம் துராவாப மனோரமா. இந்த மாதிரி யாரால முடியும்? ராமனால மட்டும்தான் முடியும். இப்பேற்பட்ட ஒரு வதம் பண்றதுக்கு ஒரு பெரும் ஒரு சக்தி யாருக்கு இருக்கு? ராவனுடைய வதத்தை பூர்த்தி பண்ணிட்டு தேர்ல எழுந்தொழுதுறான் பெருமாள். தேவர்கள்லாம் அங்க புஷ்ப விருஷ்டி பண்ணிட்டு இருக்கிறப்போ தேர்ல தேருக்கு போகும்போதே அவ்வளவு அழகா இருக்கான். அந்த தேர்ல இருக்கக்கூடிய பெருமாளுடைய புகழை ஒரு பெருமையை பார்த்து சுவாமி தேசிகன் ரொம்ப கொண்டாடுறார் இந்த சூர்ணிக்கையில் அவனுடைய ஒரு பராக்கிரமத்தை. இது மாதிரி ஒரு பராக்கிரமம் யாருக்கு இருக்கும்? கம்பன் சொல்றார், முக்கோடிவானாலும் முயனுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகடைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்னுமார் பெற்புக்கோடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் தன் புனிதவாளி. முக்கோடி வாணாள், 33 கோடி தேவர்களாலே அவனை அழிக்க முடியல, யாராலையும் ஒண்ணும் பண்ணாட முடியாதபடி ஒரு பெரும் தவம் பண்ணி ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான். எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும், யாராலையும் உன்னை கொல்ல முடியாது, ஒரு கர்வத்தினால மானுஷாது அந்நேகி அவத்தியத்தம் ஒரு வரத்தை வாங்கினான் படுபாவி. அன்னைக்கே இது அதையும் கேட்டு ஹிரண்யக சிவமாரி வாங்கியிருந்தான்னா சாமர்த்தியத்தோட இருக்க ராவணன் தெரியலன்ற திருக்குறந்த ஆண்டவன். ஆனால் ஹிரண்யகசிபுவை வதம் பண்றதுக்கு எந்த ஓட்ட இருக்கும்னு பார்த்தார் வரத்துல. அந்த திதியும் இல்ல, இந்த திதியும் இல்லாமல் நடுவுல வந்து மிருகமும் இல்லாமல் மனுஷனும் இல்லாமல் உள்ள வந்து நரங்கலந்த சிம்மமாக அழித்தார். இவனும் வரம் வாங்கினா இவனையும் அழிச்சிருப்பார் பெருமாள். அந்த மாதிரி பெருமாள் பெருமைக்கு முன்னாடி ஒருத்தனுடைய பெருமையும் நிலையில் இருக்காது இல்லையா. அந்த வரமும் போச்சு. திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும் எல்லா திக்கிலையும் அவனுடைய பராக்கிரமம் அதிகமா இருந்தது. எல்லாம் போச்சு கடைசியில். அவனுடைய புஜ வலிமையெல்லாம் போச்சு. மார்பிற் புக்கோடி உயிர் பருகி புறம் போயிற்று. அவனுடைய மார்புல புக்கோடி உயிர் பருகி புறம் போயிற்று. ராகவன் புனிதவாளி, ராகவனுடைய ஒரு வாளி, அந்த அம்பானது ராவணனை கொன்றது அப்படின்றது வரைக்கும் கம்பனுடைய பாசுரத்திலேருந்து தெரிகிறது. இதோட இன்னைக்கு ராவண வதத்தை பூர்த்தி பண்ணிப்போம். இந்த ராவண வதம் ஆன பிறகு சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. மண்டோதரி, விபீஷணன் புலம்பல், இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.